இந்த ரத்னங்கள்ல இருந்து இருந்து ஜொலிக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அது எப்படி இருக்குன்னா, திருவரங்கத்திலே பள்ளிகொண்ட ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவத்திற்காக பச்சத்தோரணம், சிகப்பு தோரணம் முதலிய அநேக தோரணங்களை வர்ணங்களோடு கூடியதான தோரணங்களா கட்டி தொங்கவிட்டது போல இருக்கு என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். பாதுகை சுவாமி நம்மாழ்வார் சொல்லிட்டு ஆச்சாரியாளம் சொல்லியிருக்கா. அதனாலே இது ஆழ்வார் திருஷ்டியிலேருந்து இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்க்கப்படுறது. அப்படி பெருமாள் வீதி பரப்பாடும் போது நமக்கு வந்து சிவகுமார் எல்லாரும் ஆழ்வாருடைய திவ்யசுக்தியை அனுசந்தானம் பண்ணிட்டு போறா. அந்த பாசனங்கள் எல்லாம் பாடி பரகொண்டுன்ற மாதிரி பெருமாளை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளுடைய ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த அர்த்தம் அர்த்தபாவம் மனசுலே வந்து ஒரு ஒரு என்ன பகவத அழுகையா வெளிப்படுறது. சில சமயங்கள்ல அவ அந்த கோட்டிலக்குவா சிரிச்சு பேசிட்டு போறா. அநேக விதமான சப்தங்களோடு கூடியதான கோஷ்டியா அது இருக்கு. இது எப்பெல்லாம் அநேக விதமான தோரணங்கள் போல இருக்கு. இந்த தோரணங்கள் எல்லாமே கண்ணுக்கு இன்பமாக இருக்கு. இந்த சப்தங்கள் எல்லாம் காதுக்கு இன்பமாக இருக்கு. அது ஆழ்வார் திபுசுக்திலே அர்த்தங்கள் அர்த்த புஷ்டி இருக்கே அது அந்த கங்கிரியம் பண்ணக்கூடியவாளுக்கு மனசுக்கு ரொம்ப இன்பமாயிருக்கு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் உள்ள அர்த்தமா இது ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துக்கு சாய்த்திருக்கா. திவி ரங்கபதேர் மகோத்சவார்த்தம் விததா வந்தன மாளிகே வபாதி அப்படின்னு அற்புதமா பேசுற தோரணம் போலே இருக்குப்பா. வந்தன மாளிகே வபாதி, பாதினா விளங்குகிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்குன்னு அப்படி இந்த பாதியினுடைய அந்த ரத்தங்களுடைய பெருமையும் அந்த கிரணங்களுடைய பெருமையும் பத்தி சுவாமி தேசிகன் அற்புதமா சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவி அந்த ரத்தனங்கள் அவருடைய கிரணங்கள் என்ன வேலை பண்றதுன்னா எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அயற்காந்தங்கள் போல இருக்குன்னு சாய்க்கிற ஒரு ஸ்லோகத்துல. ஏன்னா பிரபவந்தி தவீயசாம் ஸ்வபாவாத் தவரங்க தவரத்னானி முகுந்த பாதரக்ஷே அயசாமி வகந்தலோகாந்தாக கடினானாம் மனசா விகர்ஷனாய அப்படின்னு அயற்காந்தங்கள் போல இருக்கு. அயசாமிவ அப்படின்னா இந்த பாதுகை மேல இருக்கக்கூடிய ரத்ன கற்கள் இழைச்சிருக்கு. அதுலேருந்து அற்புதமான காந்திகள் பல வர்ணங்கள்ல வருது. அது எப்படின்னா காந்தங்கள் வந்து இரும்ப வந்து தன் பக்கம் நோக்கி இழுச்சக்கூடிய தன்மை விடு இல்லையா. நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை இடத்துல தூரத்துல இருக்கக்கூடியதான வஸ்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து உள்ள போட்டுருவோம். அதே போலே இந்த ரத்தனங்கள் என்ன பண்றதுன்னா நம்மள மாதிரி கடினமான மனசு உள்ளவா ஜீவாத்மாக்கள் எத்தனையோ ஒரு கோபதாபங்கள்லாம் இருக்கு. இவன் வந்து எதை சொன்னாலும் மனசு உருகாத நிலை உனக்கு இருக்கு. அப்படிப்பட்டவாளையும் இந்த ரத்னகிரணங்கள் வந்து சுவாவம் ஒரு காந்தங்கள் போல இரும்பை காந்தங்கள் கவர்வது போலே அவளுடைய மனசை இழுத்து தான் பக்கம் விட்டு ரங்கனை சேவிக்க வச்சிருமா. அழகா சாச்சிருக்க சுவாமி தேசிகன். எத்தனையோ பேர் வந்து அழுச்செயல் இது வந்து ஒரு மாதிரி நீச்ச பாஷை அப்படின்னு பாசுரங்களை அது என்னதுங்கிற தமிழ் பிரபந்தம் அப்படின்னு சொல்ல சீவைஷ்ணவாலோகத்தில் இருக்கா. இத்தர மதத்தார்களும் இது வந்து சரியில்லை இந்த பாஷை சரியில்லைன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இதுவும் பெருமாள் திருமுகத்தை சேவிக்க வேண்டிய சொல்லி ஸ்தாபனம் பண்ணி பாஷிகாரம் சுவாமி தேசிகன் நமக்கு அத்தியன உற்சவம் நடத்தி கொடுத்துருக்கா. இப்படி பரிகாசம் பண்ற லோகத்தை இருக்கா. அவளுடைய மனசானது ரொம்ப கடினமான இரும்பு போல இருக்கு. ஒருவேளை அவ இந்த விஷயங்களை தெரிஞ்ச வாழ்க்கை ஆழ்வாருடைய திவ்யசுக்தியை பத்தி அறிஞ்சிருந்து இந்த பாசுரங்களை இவ சேவிக்கும் போது காதால கேட்டு ஒரு பாசத்துக்கு உன்ன விளக்கத்தவா கேட்டு தெரிஞ்சிருந்தாக்க எவ்வளவு கடுமையான ஹிருதயம் இருந்தாலும் அந்த ஹிருதயத்தை இந்த மனசை உருகும்படியாக்கி அவ அந்த ஆழ்வார் திவ்யசுக்தி பக்கம் இழுத்துன்னு போயிடும். அப்படிப்பட்ட சக்தியானது இந்த ஆழ்வார் திவ்யசுக்தி இருக்கு அப்படின்ட்டு இந்த பாசுரத்துடைய சுவாவங்களை வந்து சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதே போல இந்த பாதுகையினுடைய ரத்தன கிரணங்களானது என்ன பண்றதுன்னா இந்த கெட்டியான இரும்பான மனசு இருக்கிறவாளையும் அவ கரைச்சு அவ திருவரங்கன் திருவடி நோக்கி இழுத்துட்டு போயிருது. அயசாமி வகந்தலோக காந்தாக கடினானாம் மனசாம் விகர்ஷனாய அப்படின்னு விகர்ஷணா இழுக்கிறது, அதன் பொருட்டு பிரபவந்தி சமர்த்தனா இருக்கு, அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சாய்கிறார் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம், சுவாமி தேசிகனாலதான் இப்படிதான் சொல்ல முடியும், நமக்கு ஒன்னும் அவ்வளவு விஷயம் தெரியாது. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பரிபஷ்யதி தேவி ரங்கநாதே ரகசித்வம் சவிதே நிவிஷ்ய லக்ஷ்மியாஹ பரிபுஷ்யதி ரத்னதாமபி ஸ்வயைஹி அனசூயேவ மனோஞ்சமங்கராகம் அப்படின்னு. என்னன்னா, இந்த பாதுகா தேவி இருக்கா, உன் பேர்ல அநேக விதமான ரத்னங்கள் அழைச்சிருக்கு, இது ஸ்டாண்டர்டா எல்லாத்துலயும் வரும். அப்போ பெருமாள் லக்ஷ்மிகாந்தன் அவனும் தாயாரும் ஏகாந்தத்துல வந்து ஏன்னு சல்லாபமா பேசின்னு இருக்கா. அப்போ இந்த தாயார் அவளுக்கு வந்து அவ பேர்ல வந்து இந்த பாதுகை பெருமாள் பாதுகை சாத்தின்னு இருக்க, அந்த பாதுகையிலே இந்த ரத்ன காந்திகள் வந்து இந்த தாயார் மேல வந்து படுறது, படும்போது தாயார் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கா. அது எப்படி இருக்குன்னு நான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறேர், பரிபுஷ்வதி ரத்னதாமபி ஸ்வயைகி அனசூயேவ மனோஞ்சம் அங்கராகம் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்குன்னா, இந்த அனசூயானவள் இந்த சீதைக்கு சந்தனம் பூசியது போல இருக்குன்னு சாய்க்கிறார். அப்படி இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் செவிக்கும் போது, பெருமாள் தாயாரும் திருச்சுவை சாதிக்கும் போது ஒருவருக்கு ஒரு அபாரமான பிரீத்தி உண்டாருது, அவளுக்குள்ளே பிரீத்தி உண்டாருது. இப்ப சந்திரத்தை வந்து திருமேல பூசினா அந்த தேகத்துக்கு குளிர்ச்சி ஏற்படுறது இல்லையா, அதே போல கிரணங்கள் பிராட்டினோட திருமேனியில படும்போது பிராட்டியோட திருமேனி குளிர்ச்சியா இருக்கு. இந்த குளிர்ச்சியானது அவளுடைய லட்சுமிகாந்தனான புருஷனுக்கும் இந்த ஸ்திரீயான பிராட்டிக்கும் ஒரு சம்சர்க்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்ட்டு தேசிகன் வந்து அப்படி அந்த அந்த ரத்னத்தினுடைய கிரணங்கள் அவளுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி காட்டுற ஒரு பிரீத்தி ஏற்படுத்துறது, அவளுக்குள்ள பரஸ்பரம் பிரீத்தி ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சாய்க்கிற இடத்துல. அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்லோகம், அது அடுத்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். தவரத்ன கரார்பிதம் நவீனம் அருகிக சிரம் அம்சுகம் மனோஜம் ஜரதம் சுகவத் சுகேன தேகம் கிருதின கேசவ பாதிகே தியஜந்தி தியஜந்தி விடுகிறார்கள். எப்படி ஒரு குழி கிழிந்த துணியை போல, ஜரதம் சுகவத்து கிழிந்த துணியை போல விடுகிற, எதை விடுகிறார்கள்னா சரீரத்தை விடுகிறார்கள். தேகம் சுகேன ஒரு பிரயாசம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாம இந்த சரீரத்தை விட்டுட்டு சுகமா அவளுடைய கடைசி பிரயாணம் ஆறுதுன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். அதாவது எப்படின்னா, இந்த பாதுகையோட காந்தி எவர் மேல வந்து படுகிறதோ அவளுக்கு இந்த தேக விநியோகத்தும் போது தேக வியோகத்தும் போது தேகத்தை வந்து விட்டு ஜீவன் வந்து தேகத்தை விட்டு பிரிய சமயத்துல ஒரு தொந்தரவும் இல்லாமல், கழுத்தின் போச்சு கால் இழுத்தின் போச்சு வாய்க்கோணி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த சரீரமானது சுகமா இருந்து ஜீவனை வெளிக்கிளப்பி அமைச்சிடும் அப்படின்னு சாய்க்கிறது. எப்படின்னா, அதாவது இந்த தேகமானது இங்க இருந்து மறிச்ச உடனே இது எரிச்சுடுறோம், இந்த ஜீவனுக்கு வந்து என்றும் அழிவில்லை, பெருமாளுடைய வஸ்து அவன் திருவடியை போய் சேரணும். அதாவது யவனொருவன் ஆச்சாரத்திலே பிரபத்தி பண்ணி பரமபதத்துக்கு போனன்னு ஆசைப்படுறானோ அவனுடைய இந்த தேகம் எப்படின்னா, ஒரு பழைய துணிய அவுத்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது துணிய சந்தோஷத்தோடு அதை உடுத்திண்டு கொள்வது போல ரொம்ப பிரயாசம் இல்லாமல் ரொம்ப சுலபமா பரம சந்தோஷத்தோட எம்பெருமான் திருவடி போய் அடைய முடியும். நம்ம ஜனங்களெல்லாம் ரொம்ப மூட ஜனங்களா இருக்கு, நான் போறேன் போறேன்னு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு அப்படி ஆர்ப்பாட்டமே இல்லாம சுகமா சௌக்கியமா எந்தவித சரீர உபாதைகளும் இல்லாமல் எம்பெருமான் திருவடி அடைய முடியும். அதான் இந்த ஜீவன் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது பெருமாள் விருதேல தீர்த்தா மாட்டி ஒரு புது சரீரம் அவனு வந்து ஒரு சரீரத்தை கொடுத்து அப்ராகிருதமான சரீரத்தை கொடுத்து நமக்கு எம்பெருமான் திருவடிகிட்ட கொண்டு அங்க சேர்க்கிறார் பரமதநாதன் கிட்ட, அது சுலபமா நடக்கும்னு சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை வந்து மனனம் பண்ணி சொல்றவாளுக்கு, நித்தியம் அனுசந்தானம் பண்றவாளுக்கு கஷ்டமில்லாம தேகத்தை விட்டு போலாம், சரீர தொந்தரவுகளை இப்ப பார்த்தா எவ்வளவு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போறான்றா, கைவலி கால் வலி 40 வயசு ஹெல்ப் ஷோல்டருக்கு ஒரு பெல்ட் போட்டுக்கிறா, கழுத்து நிக்கல சுவாமி டிஸ்க் 13 தெரியல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இடுப்பு ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப நாய் உக்காந்து எந்த கேட்க முடியல, எந்த வேலையும் பண்ண முடியல சொல்லுவார், ஹிப் பெல்ட் போட்டுக்கிறார், இதெல்லாம் எதுவுமே இல்லாம கடைசியில வந்து வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தரீர் மடி வழிவந்த நீர் புலம் சார வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டு அப்படின்னு சொல்லாமல் ஆழ்வார் ஆசை வாய்ந்த சங்கத்திலே பெரிய ஆழ்வார் சாதிச்சது போல நமக்கு இல்லாமல் இப்போ வந்து அந்த சுகமான தேகத்தை நாம் விட்டு போனோம்னாக்கா இந்த மாதிரி பாதுகாசகஸ்தினி ஸ்லோகத்தை நம்ம வந்து ஜரதம் சுகபத்து சுகேன தேகம் கிருதினகேசவ பாதுகே தியஜந்தி அப்படின்னு அழகான ஸ்லோகம். 514 ஸ்லோகத்துல தேசிகன் இந்த விஷயத்தை சாயிர ஆச்சாரம் எடுத்து காட்டுறான். சுகமாய் இந்த தேகத்தை விட்டு எந்தவித கஷ்டம் இல்லாமல் நரக வேதனை அனுபவிச்சுட்டா சார் எங்க அம்மா, நரக வேதனை அனுபவிச்சார் எங்க அப்பான்னு சொல்லாம சுலபமா அப்படியே பிரயாசம் இல்லாம பருத்து நேரம் எழுந்திருக்க வேலை காத்தாலும் சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாக்க. தவரத்ன கரார்பிதம் நவீனம் பரிசுக ஸ்திரமம் சுகம் மனோஜம் ஜரதம் சுகபத் சுகேன தேகம் கிருதின கேசவ பாதுகே தியஜந்தி. அற்புதமான ஸ்லோகம் கொடுத்திருக்கேன் சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாம் அனுசந்தானம் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேசிகன் அநேக விஷயங்களை சாதிச்சுட்டு போறார். இந்த ரத்ன சாமான்ய பத்ததியிலே அதாவது பெருமாள் வந்து பாதுகாதேவி மேல திருவடியை வைக்கிறார், அதுல வந்து அந்த ரத்னங்கள்லாம் நிறைய பதிச்சிருக்கு, ஒன்னு மேல ஒன்னு பதிச்சிருக்கு, ஒரு சில இடம் மோடா இருக்கும் சில இடம் பள்ளமா இருக்கும். பெருமாள் அந்த திருவடியை வச்சு தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை பழகிக்கிறார். ஏன்னு கேட்டாக்கா நம்முடைய மனசுல வந்து பெருமாள் உட்காரணும்னா நம்ம மனசுல கோபம் இருக்கு, ஆசை இருக்கு, பிரத்தாப்பில் துவேஷம் இருக்கு, அவனை பத்தி அவ்வளோ வாழ்ந்துட்டானே என்ற பொறாமை இருக்கு, இதெல்லாம் நிறைய கட்ட குணங்கள் நம்ம மனசுல இருக்கு. பெருமாள் வந்து இந்த மனசுல திருவடியை பதிக்கணும்னா அவன் திருவடியானது மிருதுவா இருந்தா போறாது, கடினமான வஸ்துக்களை தாங்கக்கூடியதா திருவடியா இருக்கும். ஏன்னா தழுவுறையும் திருவடின்னு ஆழ்வார் மங்களா சாசனம் இல்லையா. அதனாலே இந்த பாதுகாதேவி மாதிரி திருவிடி வச்சு பழக்குன்னு நம்ம கிட்ட பெருமாள் வராறாம். நம்ம மனசுல இப்போ நம்ம கடினமா இருக்கக்கூடிய மனசுலயும் பெருமாள் தன் திருவடியை பதிச்ச ஒரு காலம் நாம் பெருமாள் நினைக்க மாட்டோம் அப்படிதான் எல்லாரும் இருக்கா. அதனால ஆச்சாரியால் வந்து தவித்து போய் பெருமாளை பிரார்த்திக்கிறபடியாலே பெருமாளை கிருப்பையானது நமக்கு கிடைக்கிறது அவாழ்வு அனுகிரகம் மூலமாக. அதனாலே ஆச்சார ஸ்தானத்திலே இந்த பாதுகாதேவி வச்சு நமக்கு எல்லாம் அனுகிரகம் வந்தார் இந்த பெருமாள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல வந்து அபிதோமனுபாதுகே நிபத்யைஹி கிருத சம்ஸ்கார விசேஷமாத்மரத்னைஹி உருதே பவதி பதம் முராரேகே கடினேஸ்மன் கிருதிமே நிவேச யோக்யம் அப்படின்னு 505 ஸ்லோகத்திலே அற்புதமான சுவாமி தேசி இந்த அர்த்தம் வரும்படியாக சாய்க்கிறேன். ஏன்னா மனசு அப்படித்தானே சுவாமி இருக்கு, துவேஷம் இருக்கு, மத்த வாழ்ந்துட்டானே ஒரு பொறாம இருக்கு, ஐயோ அவனுக்கு நிறைய பணம் வந்துட்டே நமக்கு இல்லையான்னு ஒரு ஏக்கம் இருக்கு, அவனை பத்தி கோபம் இருக்கு, பாவத் அபச்சாரம் இருக்கு, பகவத் அபச்சாரம் இருக்கு, ஆச்சாரிய அபச்சாரம் இருக்கு, மோகம் பைசா மேல மோகம் இருக்கு, சொத்து மேல ஆசை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு முட்கற்கள் மாறி சரியா. அதான் 100 ஸ்லோகத்துல வந்து சஞ்சார பத்தியில சாய்கிற சுவாமி தேசிகன் ஏற்கனவே விஷயம் சொல்லிருக்கோம் இல்ல. ஏன்னா என் சிரஸ்ல வந்து சிரஸ் திருமடி வைக்காதேன்னு சொல்ற பலி சக்கரவர்த்தி பெருமாள் 3வது அறிக்கை. ஏன்னா ஒரே சடமுடியா இருக்குப்பா எனக்கு, பெருமாளே உன் திருவடி வந்து தலைவரையும் திருவடின்னு சொல்றா எல்லாரும், அதுக்கு ஏதாவது ஹானி வந்துட போகுதுன்னு பலி சக்கரவர்த்தி பெருமாள்கிட்ட சொல்றான். பெருமாள் பதில் சாதிச்சார் அதுக்கு, என்ன இல்ல இல்ல அம்பரமூடர தூங்கி உலகளந்த உத்தமன் பேர் எனக்கு, காடு மேடு மலையெல்லாம் தாண்டி சூரிய மண்டலம் தாண்டி திருவடி போய் இந்த இருக்க கடினமான வஸ்துக்களை என் திருவடி பழகெடுத்துப்ப, அதனால உன் திருவடியில வச்சா என் திருவடிக்கு ஒண்ணுகாந்துன்னு 3வது அடியை வச்சு பலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சாராம் பெருமாள். ஏன்னா அப்படி ஒரு பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தன் திருவடியை அவனே ஏற்கனவே அதுக்கு வந்து பிரயாசப்பட்டு சரிப்படுத்திக்கிறான் திருவடியை. நம்ம சரிப்பட்டு பெருமாள் போடல, அவன் தன் திருவடியை சரிப்படுத்துன்னு அவன் திருவடியை நமக்கு அனுகிரகம் பண்றான்னா அந்த அனுகிரக விசேஷத்தை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் சுவாமி? பெருமாளுடைய அந்த நிர்கேதகமான கிருப்பையை வந்து நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்த சில ஸ்லோகங்கள்ல வந்து இந்த ரத்ன கற்களுடைய காந்தியான திருவடியில படும்போது அந்த திருவடியை வந்து இந்த பாதுகையில அந்த ரத்னகற்கள் திருவடியை பிடிச்சு திருச்சி திருவடி கைங்கரியம் பண்ணும் போலே இருக்கு, அது ஒரு கைங்கரியமும் ஒரு வியாபாரமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்ற. அடுத்தது சில ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பெருமாளிடத்துல வந்து பக்தி பண்றவா இருக்கா, சரணாகதி சில பேர் பண்ணிடுறா, கடைசி காலத்தின் சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் வெடிக்கிளம்பும் போது இந்த ஹிருதயம் இருக்கு, ஹிருதயத்திலேருந்து தான் அந்த சுஷுஷ்ண நாடின்னு ஒண்ணு இருக்கு, தலைக்கு போறன்னு தலைக்கு போற நாடி, அது ரொம்ப மறைச்சு வச்சிருக்க பெருமாள், 101வது நாடின்னு விஷயம் சாய்ச்சிருக்கோம் அந்த விஷயத்த. அதனால சிறை விடுத்து இந்த சிறையாகிய தேகத்தை விடுத்து ஜீவனாகிய அந்த வஸ்து வெளி கிளம்புறது, அந்த இடத்துல இது எந்த இடத்த இருக்குன்னு தெரியல, அதனால தன்னுடைய இந்த ரங்கனுடைய பாதிகளுடைய கிரணங்கள் அந்த இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் போலே காட்டு, இதுதான் அந்த நாடி என்று காட்டும்படியாக அந்த ஜீவனை வந்து அதுல செலுத்தி பரவதத்தை கொண்டு போறது அப்படின்னு காட்டுற. இது வந்து பரவத சோபானத்துல வந்து சுவாமி தேசிகனே வந்து ரொம்ப விசேஷமா சாய்ச்சிருக்கார் அந்த விஷயத்தெங்கிறது. ஏன்னாத்தியந்தேத்தாம் பிரணதஸ்ய ஜந்தோகோ அப்படின்னு சாய்ச்சிட்டு, எதோ நாட்டியா மத்தியமயா விதிரியனு கதிம் விந்தேது கேசவ பாதரக்ஷே அப்படின்னு காட்டி, இந்த ரத்னகிரணங்கள் தான் அந்த சுஷும்ச நாடிய காட்டி, அந்த மூர்தன்ய நாடின்னு சொல்லுவா, அதை காட்டி அதன் மூலமா இந்த ஜீவனை செலுத்தி, ஏன்னா இத்தர அந்த நரம்புகள்ல வந்து ஜீவன் போயிடுத்துனா 100 நாடிக்கு கீழே இருக்க வசக்கள்ல போயிடுத்துனாக்கா அது வந்து வேற லோகத்துக்கு சஞ்சரிக்க போயிடுமா. அதையும் பெருமாள் ஒரு தடை போட்டு காட்டி இந்த 101வது நாடு வழியா செலுத்தி கொண்டு நமக்கு கபால மோட்சம் வழியா பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாள் கூட்டுன்னு போறேன், பரவத வரைக்கும் கூட்டுன்னு போறேன். அதுக்கு அது எந்த நாடின்னு காட்டுறதுக்கு இந்த கிரணங்கள்லாம் உபயோகப்படுறது. சிறைபுருத்தோரன் ஆடியினால் கருணிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்து வித்துன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தத்துல. அப்படி ஒரு அனுகிரகத்தை இந்த பாதிகாதேவி பண்றா அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்ட. அடுத்தது என்னன்னா, இந்த சம்சாரம் என்ற சமுத்திரத்தை தாண்டுவதற்கு இந்த பாதுகாதேவி அந்த ரத்னகாந்தி ஒரு கயிறு போல இருக்கு, ஒரு ஓடம் போல இருக்குன்னு சாய்க்கிறார். எப்படின்னா, பெருமாள் கங்கையை கடக்கணும்னு நேர் அந்த ஓடக்காரனாய் குகப்பெருமாள் வந்து பெருமாள் தன் ஓடத்தை வந்து கொடுத்து பண்ணார் இதை கடக்கிறதுக்கு, அந்த கரையை கடக்கிறதுக்கு அவன் ஓடம் கொண்டு வந்தான். நமக்கெல்லாம் ராம பாதுகையும் ரங்க பாதுகையும் தான் உஜ்ஜீவனம், ஆச்சாரிய பாதுகை உஜ்ஜீவனம். அப்படிப்பட்ட அதுலேருந்து கிளம்பும் ரத்தன கற்கள் அந்த ஜுவாலையானது அந்த பிரகாசமானது ஒரு அந்த கையிட்ட புடிச்சுட்டு பரமதம் போகும்படியாக இருக்கு. சம்சாரமன் சாகரத்தை தாண்டி இந்த எம்பெருமான் நித்திபூதில இருக்கக்கூடியவன் திருவடியை போய் நான் அடையறதுக்கு ஒரு உபகாரம் பண்றதுன்னு சாய்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஒரு ஓடக்காரனாயும் இந்த கிரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல. எப்படின்னா, அதிசீல பரிணத்தாரஸ்மிஜால இருமணி நாம் துரதி கமதமம் நம் பாரமாரோபயந்தி கமல நயனம் மாத்தியம் கண்ணதாரம் ததான பவசி பவனயோது பாதிகே போதபாத்ரி அப்படின்னு. போதபாத்ரி பாதிகே, ஓடமாக இருக்கப்பா. எப்படின்னா, பயோதேகே இந்த சமுதிரத்துக்கு சம்சாரமாகிய பவம், பவம்னா லோகம் சமூகம் சம்சாரம், இதுக்கு வந்து நீதான் வந்து இந்த சம்சார சாகரத்தை கடக்குவதற்கு ஜீவாத்மாக்கள் கடந்து எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதத்தை அடைவதற்கு பவசி நீ வந்து ஆகிறாய். இந்த பாதுகாதேவியே நீ வந்து ஒரு ஓடம் போலே ஆகிறாய் அப்படின்னு சொன்ன. அதாவது சம்சாரமாகிய கடலை கடந்து ஆம் எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதத்தை அடைவதற்கு இவள் ஓடம் போல இருக்கா அப்படின்னு. உன் பேர்ல எப்பொழுதும் இருக்கு சே ரங்கநாதனை பார்த்தா ஓடக்காரன் போல இருக்கான், ஓடமா இந்த பாதுகா கிரணங்கள் இருந்து ஓடக்காரனாய் ரங்கநாதன் இருக்கும்படியாக இருக்கு. அப்படின்னா பெருமாளுடைய இந்த உயர்ந்த பெருமாள் உயர்ந்த குணமுள்ளவாளையும் தன்னை சுவாதீனப்படுத்திண்டு கொண்டவர்களாம் இருக்கிறதான ஆச்சாரங்களை கொண்டு இந்த ஜீவகளை பரமதத்திற்கு பெருமாள் அழைத்து போகிறார் என்பதானது இங்க வியாக்கரணமா சாய்க்கிறார். அடுத்தது, இந்த பெருமாளுடைய திருவடியில பாதுகாதேவி இருக்கா, அதுல வந்து கௌஸ்துபம் பெருமாளுடைய திருமாவளை இருக்கு, இல்லையா, திருமாவளே இருக்கு. இருந்தாலும் சகல பாபத்தையும் போக்கக்கூடியவளான உனது இந்த பாதிகாதேவி இந்த ரத்ன காந்தியினாலே நீ அதற்கு மேல்பட்டவனா இருக்க. ஏன்னா கௌஸ்துவம் இருக்கு, திருமாவளை உட்கார்ந்து இருக்கு, லட்சுமி திருமாவளை உட்கார்ந்து இருக்கா. ஆனா எல்லோரும் எம்பெருவான் திருவடி தான் உஜ்ஜீவனமா பெற்று போறா. ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அந்த தேவர்கள் வானத்தை சஞ்சரிக்கும் தேவர்கள் கூட பெருமாள் திருவடியை நோக்கி தான் தன் சிரசை இது பண்றா. இந்த ரத்னகாந்திகள் இருக்கு, பாதுக மேல இருக்கக்கூடிய விசக்கூடிய ரத்னகாந்திகள், இவ எல்லாரும் கௌஸ்துபத்தை விடவும் மேம்பட்டவளாயிருக்கு. பபதி பிரபவதி புஜமத்தியே கௌஸ்துபோஜம் ததாவி பவதி புஷம் அதஸ்தாது தேஜசா பவ்யபூம்னா சலமித துரிதானாம் தாவகானாம் மணீனாம் அப்படின்னு ஸ்லோகம் வந்தது. இப்படி கௌஸ்துபத்தை விடவும் மேன்மை புரிந்துவிடாக இருக்க, அதாவது ஆழ்வார் வந்து சதுர்த்த வர்ணத்திலே அவதாரம் பண்ண, இருந்தாலும் ஞானபக்தி வைராக்கியத்தில் ஆழ்வார மிஞ்சக்கூடியவா யாரும் இல்லை, குணத்திலே ஆழ்வார மிஞ்சக்கூடுவா யாரும் இல்லை. நித்தியசுரிகளெல்லாம் மேலானவர் ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு காட்டார். திருவடியிலேருந்து அவதாரம் பண்ணவராயிருந்தாலும் ரொம்ப வசத்தியானவர் கௌஸ்துபம் போலே, அதைவிட மேம்பட்டவர் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்துல ரொம்ப விசேஷம். அந்த ஸ்லோகத்துல என்னன்னா விசேஷம், இந்த பாதுகா வந்து இப்போது நடக்கிறது என்ன நடக்குதுன்னா, இந்த யுகங்களிலே பிரம்மாவுடைய ஒரு பகலானது ஆயிரம் சத்துரிக்கம்னு சொல்றார். அதே போல இன்னொரு ஆயிரம் சத்துரிக்கம் ராத்திரியாது. அந்த மாதிரி ராத்திரி பகல் இந்த பிரம்மாவின் அஸ்தவன காலத்தில் இருக்கக்கூடியதான இந்த உலகம், இவ்வுலகத்திலே இந்த இருள வந்து அனைத்தும் போயிடுறது, ஒரே இருள் மூடி போறது. அந்த சமயத்தில் நம்முடைய எம்பிராட்டியான மகாலட்சுமியுடைய பெருமாள் எழுந்துள்ளார். அவருக்கு உன்னுடைய பிரகாசமான ரத்னங்கள் பதித்த பாதுகை சாத்தி நேர்றது. இந்த ரத்னங்கள் எல்லாமே லோகத்துக்கு ஒரு விளக்கா இருக்கு அப்படின்னு இயக்கான். இந்த கலிகாலத்துல வந்து பெருமாளுக்கு சரியா ஆராதனம் நடக்கிறது இல்ல. ஏன்னா பெருமாளை பிரம்மாவால கூட ஆராதனம் பண்ண முடியாது ஒரு சாஸ்திரம் இருக்கு. இங்க இருக்கிற வந்து இந்த லோகத்திற்கு ஜீவாத்மகள் எல்லாம் கலியினுடைய கொடுமையாலே மிகவும் ரொம்ப கெடுதல் நினைக்கக்கூடியவாளாவே இருக்கா. நல்ல ஒரு புத்தியோ நல்ல ஞானமோ வேதாந்த ஞானமோ வேத ஞானமோ பகவத் விஷய ஞானமோ ஜாஸ்தி இல்லாம ஒரு கலப்படமாவே எல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க. சில காலங்கள்ல ராத்திரி காலங்களிலே பெருமாளை வந்து தேவதைகள் வந்து ஆராதனம் பண்ணுவதாக சில பெரியவா சொல்றார். ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரம் வந்து விபீஷண ஆழ்வான் வந்து ராமனிடத்திலே அந்த ரங்க பெருமாளை பெத்துண்டு இலங்கை செல்லும் வழியிலே இங்க பெருமாள் திருவுள்ளம் கொண்டு கோயில் எழுந்தருளிட்டார் அப்படின்னு ராமாயணம். அப்படிப்பட்ட ரங்கன் தன்னாலே கொண்டு வரப்பட்டதான திருவரங்கனுக்கு பூலோக வைகுண்டம் என்று கூறப்படும் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை சயனம் கொண்டிருக்க பெருமாளுக்கு விபீஷண ஆழ்வானே ஒரு நாள் வருஷத்த ஒரு நாள் வந்து ஆராதனம் பண்ணும்படியாக ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. இன்றைய அளவு பண்ணிட்டு இருக்கான்னு பெரியவா சொல்றான். அதே மாதிரி இந்த லோகத்தை பெருமாளை வந்து கொண்டாடுவதற்கு கனிதோஷத்தினான ஜனங்கள்லாம் இவர் யோக்கியதை இல்லை, அதுக்கு ஆழ்வாராதிகள் போல பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி அவனை பத்து விஷயங்களை பகவத் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு பிரபந்தங்களை பெருமாள் அழு செய்துட்டு போனது. அதனால அதை சேவிக்கும் போது தாயாரும் பெருமாளும் வந்து சந்தோஷப்பட்டான் இல்லையா. இப்ப சிரஞ்சீவியான விபீஷணா சிரஞ்சீவி அஸ்வத்தாமா பலிவியாசா அனுமந்தா விபீஷண கிருபாச பரசுராமா இது ஏழு பேரும் வந்து சிரஞ்சீவின்னு சொன்னார். அதுல ஒரு சிரஞ்சீவியானவர் இந்த விபீஷண ஆழ்வான் ராமனுக்கு ராமண்டத்தை சக்கியம் பண்ணிண்டு ராவண வதத்துக்கு மிகவும் உபயோகமா இருந்தவர். அவர் வந்து ஒரு நாள் இந்த ரங்கநாதனை வருஷத்துல ஆராதனம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு சில பெரியவா நமக்கு சொல்லி வைக்கிறார். ஏன்னா அவர் நிர்மாணத்து சன்னதி இல்லையாது. பெருமாள் தானே திருவள்ளுவர் உபயகாவேரி மத்தியிலே பெருமாள் எழுந்தருளிட்ட அவருடைய அனுகிரகத்தாலே சகல உதம் நடக்கிறது. இந்த பாதுகாதேவி அதுக்கு உபயோகமா இருந்து எல்லாத்தையும் நடத்துறா அப்படின்னு இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை பத்தியும் வைபவத்தை பத்தியும் இந்த பாசுரமானது பாடப்பட்டிருக்கு சுவாமி தேசிகநாத. அப்படி விசேஷமான இந்த பாதுகையுடைய பிரபாவங்களை சுவாமி தேசிகர் நமக்கு அற்புதமாக கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் சில ஸ்லோகங்கள்ல சாய்க்கிற இந்த பாதுகாதேவி மேல உள்ள உயர்ந்ததான ரத்னங்கள்லே இருந்து கிளம்பும்படியாக இருக்கக்கூடியதான அந்த காந்தியானது எப்படி இருக்குன்னா, பிரளயகாலத்திலே வந்து கோடி சூரியன் பிரகாசம், கோடி சூரியர்கள் காந்தி இருந்தா எப்படி இருக்குமோ அதை போலே உன் காந்தி இருக்கு. யாருடைய காந்தி? ஸ்ரீரங்கனுடைய திவ்ய பாதுகையிலே ரத்னங்கள்ல இருந்து கிளம்பும் காந்தியானது இந்த பிரளயகாலத்திலே உதிக்கும் கோடி சூரியர்களுடைய காந்தி போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏற்றுப்பொருளாய் சொல்ற. எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாமல் பரம சுகத்தை கொடுக்கக்கூடியதான பரமபதம் என்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நம்மளை போல ஜீவாத்மாக்களை அழைச்சு போறதுக்கு இந்த விசேஷமானது, இந்த அருளானது இருக்கு. இந்த இருட்டை போக்கி அந்த ஜோதிர்மயமான சுத்தசுத்தமயமான வைகுண்டத்தை கொடுக்கக்கூடியதான விஷயமா இது இருக்கு அப்படின்ட்டு அழகா சுவாமி தேசிகன் சூரகோடி சதுசியம் ரங்கேச பாதாவணி அப்படின்னு 526 ஸ்லோகத்துல சாய்கிறேன். அடுத்தது இந்த ரத்தசாமான்ய பத்ததியிலே கடைசி ஸ்லோக தாபத்ரய நிருந்தே வசதி கஷாயானு விசோஷயதி பங்கம் தேஜஸ் திருதயம் இதம் தே சங்கே ரங்கேந்திர பாதிகே தேஜகா அப்படின்னு அந்த 530 ஸ்லோகத்திலே ஒரு விஷயம் சாய்க்கிறது. தாபத்ரயத்தை போக்கக்கூடியது இந்த பாதிகையுடைய கிரணங்கள் சொன்னான். என்னன்னு கேட்டாக்கா, இந்த பிரகிருதி மண்டலத்துல ஜீவன்கள் எல்லாம் இருக்கு. அவா கர்மாவுக்கு தகுந்தபடி இங்க பறந்து போறா. மூன்று விதமான தாபம் இருக்கு அவளுக்கு. என்னன்னு கேட்டா, எப்படி தாபத்ரயனமா ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம், இப்படி வந்தா மூன்று விதமான விஷயங்கள் இந்த நம் மனசுல இருக்கு. மத்தவாள்லேருந்து நமக்கு ஒரு ஆபத்து, நம்ம மனசுலயே கல்மிஷங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சந்திர சூரிய அக்னி என்ற மூன்று தேஜஸ்ன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த மனசுல வந்து நமக்கு வந்து தாபத்திரயம் இருக்கு, இது கிடைக்காத அதுக்கான ஆசை இருக்கு இல்லையா. அதையெல்லாம் இந்த பாபங்களை போர்க்கடிக்கக்கூடியதான், பாபங்களை சமைக்கிறதுன்னு அர்த்தம், இல்லாம ஆக்கிறது எல்லாத்தையும் இந்த கிரணங்கள்னு சொன்னார். இந்த பாபத்தை உலர்த்துறது, ஆனால் சந்திரன் சூரியன் அக்னி என்ற மூன்று தேஜஸ்களாக நினைக்கிறவன். ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, ஒரு சமயம் நம்மளை வந்து கொஞ்சம் கடினமா பேசுவான், சில சமயம் ரொம்ப வாத்சல்யத்தோடு சில வார்த்தை குழுமையான வார்த்தை சொல்லுவார். அப்படிதான் இருக்கும். அவர்களை சர்வவித பந்துவாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யார பந்துன்னா, ஆச்சாரியால் தான் நமக்கு பந்து. அது போய் எல்லாருக்கும் பந்து யார், சர்வ பந்து யாருங்கிட்டா நம் பெருமாள் தான். சர்வந்த மம மாத்தரம் மம விதரம் மம சர்வம் சாட்சாத் கரமானு சக்ஷுஷான்னு நம்மளுடைய ராமானுஜர் வந்து பாஷ்யக்காரர் வந்து கத்தியத்திரத்துல சாய்க்கிறேன். அப்படிப்பட்ட பந்துவாய் இந்த திருவரங்கன் இருக்கான். அவனுடைய திருவரங்கனுடைய திருவடியை ஆசிரியை கொண்டதான இந்த ரத்ன பாதிகளிலிருந்து கிளம்பும்படியான காந்தியானது தன்னாலே இந்த தாபத்ரயத்தையும் போக்கக்கூடிய காற்று வெயில் மழை முதலாறும் வருகின்ற மூன்று தாபத்தையும் போக்கடிக்கிறது, நம் பாவத்தையும் சமைக்கிறது, அதாவது போக்கடிக்கிறதுன்னு சொல்லி இந்தருடைய இவ மூணு பேர் யாரும் கேட்டா சந்திரன் அக்னி சூரியனா இருக்கும்னு சுவாமி தேசிகன் தான் எண்ணுவதாக நினைப்பதாக திருவுள்ளம் பத்தியாரது இந்த பாசுரத்திலே. அதனால இது பாசுரத்தோட ரத்னசாமான்ய பத்ததி பூர்த்தி பண்ற சுவாமி தேசிகன். ரத்னசாமான்ய பத்ததியில சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பாதுகையிலேருந்து வரும் ரத்ன கிரணங்கள்லேருந்து வந்த இந்த கிரணங்கள் என்னென்ன இந்த லோகத்துக்கு பண்றது, எப்படி எப்படிலாம் இருக்கு, இந்த சம்சார சாகரத்தை தாண்டி பெருமாளை போய் எப்படி சேர்க்கறது, இதை பத்தியும் கிரணத்தின் விசேஷத்தை பத்தி, கிரணத்துடைய ஆகிருதி தன்மையை பத்தியும் சுவாமி தேசிகன் அதுல சாசிகரடியர். அடுத்த பத்ததியான பகுரத்ன பத்ததியை நாம் நாளை தினம் செவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.